தாங்கடத்தை தரிகடத்தை தலாங்கு தத்தி தகதி மிதக ஜுணு தாங்கடத்தை தரிகடத்தை தலாங்கு தத்தி தகதி மிதக ஜுணு தாங்கடத்தை தரிகடத்தை தத்தரிகடத்தை தரிகட தகதி மிதக ஜுணு தாங்கடத்தை தரிகடத்தை தத்தரிகடத்தை தரிகட தகதி மிதக ஜுணு தா அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும் தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகதி வேணும் தலவாசல் இல்லா வீடும் ஒரு தாளம் இல்லா கூத்து தத்தி தருகிட்ட தருகிட்ட தந்தி கிண்ணத்தோ அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும் தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகதி வேணும் வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும் தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகதி வேணும் அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும் தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகதி வேணும் வீட்டுக்கு வாசப்படி வேணும் தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகதி வேணும் தலவாசல் இல்லா வீடும் ஒரு தாளம் இல்லா கூத்தும் தத்து தற்றுகிட்ட தற்றுகிட்ட தந்தி கிண்ணத்தோ அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும் தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகதி வேணும் Oh